கூட புச்சன் டச் போன்ல டச் பண்ணி ஈச்சு கொடுப்பேன் நீ மூணுல கூட தான் போட்டா புச்சன் டச் போன்ல டச் பண்ணி ஈச்சு கொடுப்பேன் நீ மூணுல தள்ளி தள்ளி போவாதம்மா நீ ஜொலிக்கிற Yeah.